ഭക്തമുഖു പ്രണമതാം ധൃതിശേശ്വരാണാം കോടീരകോടി ഗഹണാദുപജായമാനൈ ആഭാതിശൗരിചരണാദ് അധികാനുഭാവ രേഖാസതൈസ്തവ പദാവനി കാതിരേഖ. ശ്ലോകം 818. ഭക്തമുഖു പ്രണമതാം ധൃതിശേശ്വരാണാം കോടീരകോടി ഗഹണാദ് ഉപജായമാനൈ ആഭാതിശൗരിചരണാദ് അധികാനുഭാവ രേഖാശരൈസ്തവ പദാവനി കാതിരേഖ. இந்த ஸ்லோகத்தில் கிரீடங்களுடைய தேவர்கள் வந்து வணங்கும் பொழுது அவருடைய கிரீடங்களுடைய ரத்தனங்கள் உராய்ந்து வாதுவில ரேகைகள் உண்டாகின்றன என்றே பேசுகிறார். இது கிரீடங்கள் உராய்வதனால் ரேகைகள் உண்டாவது என்பது முன்னையே சொல்லியாச்சு. அதை மீண்டும் இப்படி சொல்லுவானே அப்படின்னு கேட்டவனாக்க, இப்போ நாளுக்கு நாள் மேல மேல வந்து சேவிக்கிறான். சேவிக்க சேவிக்க மேல மேல இன்னும் கிரீடங்கள் உராய்வதனால இவ்வாதியினுடைய ஒவ்வொரு பாகத்திலும் நாலு புறத்திலையுமே ஒவ்வொரு பாகத்திலையும் கிரீடங்கள் பட்டுப்பட்டு எங்கு பார்த்தாலும் கிரீடங்களுடைய ரேகைகள் இருக்கு. அந்த ரேகை இருப்பதனால இப்ப எப்படி இருக்குன்னுட்டா, எம்பெருமானுடைய திருவுடியை விட ரேகை அதிக பெருமை உள்ளதாக இருக்கிறது. இந்த ரேகை என்ன பண்றது அப்படின்னா, உபய ஊதி சாம்ராஜ்யாதிபதி என்பதை காட்டுகிறதுன்னு சொன்னோம் என்னைய நம்ம இல்லையா. அத இன்னும் தெளிவாக காட்டுகிறது பாதுகையை விட திருவடியை விட பாதுகையானது. ஏன்னா பாதுகையில உபயோகி சாம்ராஜ்யாதிபத்தியத்துக்கு வேண்டியதான சங்கஜேரகை சக்கர ரேகை இதெல்லாம் உள்ளங்கால இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் பாதுகையில சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் என்ன பெரிய பெரிய ஈஸ்வரர்கள் திருதேஸ்வரர்களாக இருக்கும், தேவர்கள் தேவேந்திரன் முதலான பெரியவர்கள் எல்லாம் வந்து வளர்ந்ததுனால எல்லாருக்கும் அதிபதிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிகிறது. ஆக திருவடியை விட உபயபூதி சாம்ராஜ்யத்தை பாதுகையானது இன்னும் தெளிவாக தெரிவிக்கிறது. ஆக திருவடியோட அதிக பெருமை உடையது இந்த பாதுகா என்று இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் அந்த கிரீடங்களுடைய ரேகை ஏற்படுத்தி பற்றி பேசுகிறார். அதை பார்ப்போம். பக்யாமுகு பிரணமதாம் சதுசேஸ்வரானாம் சதுசேஸ்வராகம் இந்திரன் சந்திரன் வரலாம் குபேரன் வரலாம் இருக்கால இவர்களெல்லாம் புது தேவர்கள் மிக சிரேஷ்டர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் பக்தியா முரு பிரணமதாம் எம்பெருமானத்தில் உள்ள பக்தியினால அடிக்கடி வந்து சேவிக்கிறார்கள். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, பல தடவை வந்து சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கின்ற காலத்தில் கோடி இரகோடி கடனார் உபஜாயமானை அவர்களுடைய கோட்டியிருந்தா கிரீடங்கள். ஆக இந்த தேவசிரேஷ்டர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அதனுடைய நுனி இருக்கேன், அதனுடைய கஷணா அது உராயிருது. இதுல திரு பாதுகையில உடையாது, உராயிறதுனால மறுபடியும் கோடிகள் உண்டாகுதுனாங்கிறார். இது திருவிழா உராயதோ அப்படின்னு கேட்டாக்க, அவ சேவிக்கிச்சு எப்படியே சேவிப்பா அப்படின்னு கேட்டுவானா, எம்பெருமானுடைய திருவடியிலே தன்னுடைய கிரீடம் படாமல் ஜாகிரதையாக சேவிப்பார்கள். அதே பாதுகையில பட்டா தேவையில்லை, திருவடியில பட்டா அபச்சாரம், அதனால திருவடியில படக்கூடாது என்பதற்காகவே அவர் சேவிக்கிறார்கள். ஆக திருவடியில இந்த ரேகைகள்லாம் எதுவும் உண்டாகிறதுக்கு பிரசக்தி இல்லை. ஏற்கனவே உள்ள இயற்கையான ரேகைகளை தவிர அதே அப்படி ரேகைகள் திருவடியில் உண்டாவதற்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா இவருடைய கிரீடங்கள் எல்லாம் திருவடி மேல படாது. இந்த இதில் படுறது பாதுகையில தான் படுறது. பாதுகையில படுறதுனால நிறைய கோடுகள் சுற்றுவட்டால் நடுவில் உண்டாகின்றன. ஆபாதிசௌரிசரன் ஆது அதிக அனுபவம் ரேகாசதேஸ்தவபதாவனி காது ரேகா. அந்த திருவுடியினுடைய ஒவ்வொரு ஓரமும் எப்படி இருக்குன்னாக்க, ரேகாசதேகி நூற்றுக்கணக்கான ரேகளாலே சேர்ந்து அழகாக பிரகாசிக்கிறது. ஆக ஒவ்வொரு திருவுடிய பாதுகையினுடைய ஒவ்வொரு ஓரமும் நிறைய ரேகளை கொண்டிருக்கு. அது பிரகை கொண்டிருக்கனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, ஆபாதிசௌரி சரணால் அதிக அனுபவம் சௌரி சரணாது எம்பெருமானுடைய திருவழியை காட்டிலும் அதிகமான பெருமையை உடையது பாதுகை. ஏன் கேட்டாக்க, எம்பெருமானுடைய உபயபூஜனாதன் என்கிற சாம்ராஜ்யாதிபதி என்கிற விஷயத்தை அதிகமாக பறைசாற்றுகிறது எது அப்படின்னு கேட்டவனா கிரீடம்தான். ஆகினால கிரீடத்திற்கு எம்பெருமானுடைய பெரிய பெருமையை பரப்பக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறதுனால பாதுகைக்கு திருவடிக்கு இல்லாத பெருமை பாதுகைக்குத்தான் ஜாஸ்தி என்று இந்த ஸ்லோகத்துல மீண்டும் அந்த கோடுகளை பற்றி பேசினாலும் கூட அதனால பாரதிக்கு என்ன பெருமை ஏற்படுகிறது என்பதை இங்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். பாதாவணி பிரதிபதம் பரமஸ்ய பும்சகாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம் சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் வேகாத்மகான் வரதி பத்திரலதா விசேஷான். ஸ்லோகம் 819. பாதாவணி பிரதிபதம் பரமஸ்ய பும்சகாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம் சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகான் வரசி பத்திரரசா விசேஷம். பாதாரணே ரங்கநாதன் திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவையே, நீ எப்படி இருக்க? உனக்கு நிறைய கோடுகள் வந்திருக்கு ரத்தனங்களால தேவாதிகள் சேவிக்கிற கிரீடத்தினுடைய உராய ரத்தனங்கள் உராயினால ஏற்பட்ட கோடுகள் நிறைய இருக்கு. அந்த கோடுகள் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, உன்னுடைய போகத்துக்கு ஏற்ற ஒரு உன்னுடைய பக்தியை எடுத்து காட்டுறது அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனா, பிரதிபதம் பரமஸ்ய பும்சக பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம். நீ எப்பொழுதும் எம்பெருமான் திருவடியின் கீழே இருக்கேன், திருவடியின் கீழே இருந்துட்டு எம்பெருமானே எப்பொழுதும் நீ அனுபவிக்கிற பாதாரவிந்தம் தாமரை மலர் போன்ற அழகான மென்மையான பெருமானுடைய திருவடி, அது அனுபவிப்பதற்கு வேற யாருக்கும் பாக்கியம் கிடையாது. தெரிஞ்சுதான் அப்பே பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. பரிபோக விசேஷ யோக்யாம் அப்படி அந்த திருவடி அப்படி அழகாக நீ அனுபவிக்கிற, அப்படி அனுபவிக்கிறத எப்படி எப்படிதான் அனுபவிக்கிறேன்னு கேட்டோம்னா, இந்த நாயகனுக்கு நாயகிகள்லாம் எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை விட்டு உண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் அவருடைய தோள்பட்டல திருமார்புல அப்புறம் கன்னங்கள்ல இங்கெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த சில விசேஷமான வர்ணங்களை கொண்டு அழகாக மீன் போலவும் கிளி போலவும் இம்மாதிரியாக அதை அழகாக எழுதிக்கொண்டு நாயகனுக்கு பார்த்தா சந்தோஷத்தை ஏற்படும்படியாக தங்களை சித்தரித்துக் கொண்டு எம்பெருமா நாயகனோட போகத்தை அனுபவிப்பார்கள். அந்த ஸ்திரீகள் போல பாதுகா தேவி நீ என்ன பண்ற, உன்னுடைய நாயகன் உனக்காரு, எம்பெருமானுடைய திருவடியே உனக்கு இஷ்ட நாயகன், அந்த நாயகனை சந்தோஷப்படுத்தி அனுபவிக்கிறார் நன்றாகனே. எப்படின்னு கேட்டோம்னா, உங்ககிட்டையும் நீ உங்களுடைய இதில் திருமையா நீல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாக்க, மகர ரேகை மத்திய ரேகை அப்புறம் கிளி போன்ற ரேகைகள் இதெல்லாம் தாமரப்பூ போன்ற ரேகைகள் இதெல்லாம் உன்னுடைய மேனியில வரைந்து கொண்டு பாதுகா தேவிய பரம பரமபுருஷனாக திருவடியாகிற தன்னுடைய பர்த்தாவை நீ அனுபவிக்கிறார். எப்படி சுவாபாவிகானே சுபகபக்தி விசேஷ திருஷ்டானும் பெருமாள் மற்றவர்களோடு அனுபவிக்கிற காலத்தில் அவர்களெல்லாம் சில வர்ணங்களை கொண்டு உடம்பின் மீது பலவிதமாக எழுதிக்கொண்டு எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை கொண்டு பண்ணுவார்கள். ஆனால் உங்ககிட்ட அதெல்லாம் எப்படி இருக்குனாக்க, இந்த கிரீடப்பட்ட கோடியினால் கோட்ட கோடுகளால அந்த கோடுகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சில இடத்துல மீன் மாதிரி அமைஞ்சிருக்கு, சில இடத்துல தாமரப்பூ மாதிரி அமைஞ்சிருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு திசாகம், இப்படியாக பல விதமான பக்தாவை மகிழ்விக்கக்கூடிய என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தன் திருமையா நிலை நீ இயற்கையாக வருந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் செயற்கையாக வந்து கொள்கிறார்கள் அந்த நாயகிகள் எல்லாம். நீ பாதுகா நாயகி இயற்கையாக வந்து கொண்டிருக்கிறார் சுவாபாவிகானு, இயற்கையாக உங்கள்கிட்ட என்ன இருக்கு, சுபக பக்தி விசேஷ திருஷ்யானு, மிக அழகாக பலவிதமான பிரிவுகளோட கூட கண்ணால பார்த்தா சந்தோஷமா இருக்கும்படியாக பல ரேகைகள் எல்லாம் ரேகாத்மக அன்பின் பத்திரலதா விசேஷானு, பலவிதமான பத்திரங்களை கொடிகளை இதெல்லாம் அவள் எழுதிட்டு இருப்பார். அத மாதிரி நீ ஒன்று திருமேனி மீது பலவிதமான கொடிகளை வர்ணித்துக் கொண்டு எழுதிக்கொண்டு மகரங்களை எழுதிக்கொண்டு மீன்களை எழுதிக்கொண்டு இன்னும் தாமரை எழுதிக்கொண்டு பார்த்த உடனே பாதுகாப்பு பெருமானுடைய திருவடியாகிற நாயகனுக்கு சந்தோஷம் ஏற்படும்படியாக அவனோட சேர்ந்து இருந்து அவனோடு நீ இன்பத்தியை நுகர்கிறாய் என்று மற்றவர்களை விட உனக்கு உயர்வு ஜாஸ்தி என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ரேகோபதேசதஸ்துவம் பிரசமயிதும் பிரளய விப்ளவாசங்காம் வசசி மதுஜித்பதாவணி மன்யே நிகமஸ்ய மதுகாலேக்யம். ஸ்லோகம் 820. ரேகாபதேசதஸ்துவம் பிரசமயிதும் பிரளய விப்ளவாசங்காம் வசசி மதுஜித்பதாவணி மன்யே நிகமஸ்ய மதுகாலேக்யம். சிருஷ்டி காலத்தில் பெருமாள் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி இதன்படி நீ உலகத்தை சிருஷ்டிப்பாயாக, உனக்கு எப்பொழுதும் உன்னோட கூட நானும் மறைவாக இருந்து கொண்டு சிருஷ்டிக்கு உதவு பண்றேன் அப்படின்னு சாதித்தார். அதுக்கு சிருஷ்டி பண்ண வேண்டிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதத்தை உபதேசம் பண்ணார். அந்த வேதத்தை மதுகைடவாளர்கள் பறிச்சுட்டு போயிட்டார். அப்படி பறிச்சுட்டு போன போது ரொம்ப சிரமப்பட்டு மறுபடியும் பெருமாள் என்ன பண்ணா, ஹைகிரீவ அவதாரம் எடுத்து அந்த மதுகைடவாளை சம்ஹாரம் பண்ணி வேதத்தை திருப்பி கொடர்ந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரியுது. அதனால வேதத்தை காப்பாற்றி கொடுத்தவன் எம்பெருமான் அப்படிங்கறத காட்டுவதற்காக இங்க ஸ்லோகத்தில் மதுஜித்பதாவணி மதுஜித்து மதுராட அறக்கையை கொன்ற ஹயக்ரீவன் அவனுடைய பாதுகையே அப்படிங்கிறார். அதாவது ரங்கநாதனும் இன்னும் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து வேதங்களை கொடர்ந்தவன் ஆன அப்படின்னால அப்ப ஏற்பட்ட வதாவணி பெருமான திருவடியை பாதுகாக்கும் திருவடியே நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டவனா, மகாபிரளயம் வந்த போது வேதங்கள்லாம் அழிஞ்சு போடும், எல்லாம அழிஞ்சு போறோம் அப்படின்னால வேதங்களும் அழிஞ்சு போடுமே, வேதங்கள் நிச்சயம்னு சொல்றாள், அது பிரளயத்தும் போது போயிடுச்சுன்னா மறுபடியும் வேதம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் பலவே இருக்கு. அப்படி இல்லை, வேதம் வேதானது எப்பொழுதும் நிச்சயமாகவே இருந்துருக்கு அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டாக்க, தேக ஆபதேசதத்துவம் பிரசமயித்தும் பிரளவை பிரளவாசங்காம் பிரளயத்தில் வேதம் அழிஞ்சு போடுமோங்கிற ஒரு சங்கையை நீ போக்குகிறாய். எப்படி போக்குகிறாய் அப்படிங்கிட்டா, உன் பக்கத்தில் பாதுகையுடைய நாற்புறத்திலும் நிறைய கோடுகள் விழுந்திருக்கு அல்லவா, இந்த கோடுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த கோடுகள்லாம் வேதத்தையே எழுதி வச்சிருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு, அல்லது இந்த கோடுகள்லாம் வேதத்திலேயே சாத்தான் மாதிரி இந்த கோடு கூட தான் இருக்கு வீட்டா தெரியலையே அப்படின்னு கேட்டாக்க, சாத்தான் இருந்த நோட்டை பார்த்தா அவன் பைத்தியக்காரன் எழுதிருக்கான் அது தெரியா தெரியாதவா சொல்லுவா. ஆனா சாத்தியான் தெரிஞ்சவன் என்ன அழகா எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணிருக்கான் காப்பி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஆகையினால சாத்தியான் எழுத்து மாறி நீ என்ன பண்றீங்க, கோடு கோடுகளாக வேதங்கள் எல்லாம் சுருக்கமாக வரைஞ்சு வச்சுருக்க நாற்புறத்தில் இருந்து, அதனால வளசி மது ஜிற்பதாவணி மண்ணே நிகமஸ்ய மாதிராலேக்கியம். அதனால அந்த கோடுகள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னக்கே, வேதத்துக்கு மாதிரிகா ரூபமாக இருக்கு. மாதிரிகா மாதிரிகானா மூலப்பிரதிக்கு பேரு, தெரிஞ்சா மூலப்பிரதி பத்திரமா எப்போதும் இருக்கும், அதுல இருந்து படி எடுப்பான். இந்த காலத்துல ஜெராக்ஸ் எடுக்கிறான், தெரிஞ்சா மூலத்தை உள்ளே வச்சுப்பான், ஜெராக்ஸ் காப்பி தான் வெளியில கொடுப்பான். அத மாதிரி நீ உன்னுடைய திருவடி எப்படி இருக்கு, பாதுகை எப்படி இருக்கு நீ அப்படின்னு கேட்டாக்க, அந்த வேதத்தினுடைய நிகமசிய மாதிரிகா ஆலேக்கியம் அந்த படிவமாக மாதிரிகா ரூபமாக நீ இருக்கிறாய், மூல ரூபமாக நீ இருக்கிறாய் அந்த எழுத்துக்கெல்லாம். ஆகையினால உன்னை பார்த்தாங்க என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுவானா, வேதமானதுக்கு வேதத்துக்கு அழிவே இல்லை, பிரளயகாலத்தில் எல்லாம் அழிஞ்சாலும் கூட அவையெல்லாம் நான் என்னிடத்திலேயே எழுதி வைத்துக் கொண்டு மறுபடியும் வேதத்தில் வெளியிலே வெளியிடுகிறேன் என்று பாதுகை சொல்லுகிறோன்னு சொல்லும்படியாக உன்னிடத்தில் அந்த வேதத்தினுடைய கோடுகள்லாம் அமைந்திருக்கின்றனவோ என்று பாதியில் விரைந்து பட்ட கோடுகளை எல்லாம் அழகாக ஒத்துழை செய்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் கலாசுகாஸ்தாம் ஆதிஷ்டன் பூம்னே சம்பந்தினாமபி பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதாராஜ்யதாங்கதாஸ்லோகம் 821. கலாசு காஷ்டாம் ஆதிஷ்டன் பூம்னே சம்பந்தினாமபி பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதாராஜ்யதாங்கதாஸ். பத்து ஸ்லோகங்களால பாதுகையிலே விழுந்திருக்கும்னான ரேகைகளை கொண்டு அதை அழகாக வர்ணித்தார். ரேகா பத்ததிக்கு பிறகு சுபாஷித பத்ததி ஆரம்பமாகிறது. கீழ் ரத்னசாமானிய பத்ததின்னு ஆரம்பித்தார் முன்ன. ஆக ரத்னசாமானிய பத்ததியிலிருந்து ஆரம்பித்து இந்த ரேகா பத்ததி வரையிலும் பாதியின் சொரூபத்தில் அதனுடைய அமைப்பில் இருக்கும்படியான என்ன விசேஷங்கள்லாம் எடுத்து மிக அழகாக சாதித்தார். இப்போ இனிமே பாதியினுடைய சரித்திரத்தினால அது நடந்து கொண்ட முறையினால ஏற்பட்ட லோக நீதிகளை விளக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலிருந்து கலாசு காஷ்டாம் ஆதிஷ்டன் பூம்னே சம்பந்தினாமபி கலாசு கலானா கலைகள், கல்வியில பல 64 கலைகள் சொல்றோம். எந்த கலையில ஒருவன் கெட்டிக்காரனா இருந்தாலும் அவன் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால அவனுக்கு மாத்திரம் பெருமை இல்லை, அவனை எப்படி எல்லாரும் கொண்டாடுகிறார்களோ அவனை சேர்ந்தவர்களையும் கொண்டாடுகிறார்கள். பூம்னே சம்பந்தினாமபி அவனுக்கு தொடர்புடையில் அவன் சம்பந்தமுடையவர்கள் யாராக இருக்காலும் அவர்களை கூட பிறர் கொண்டாடுவதே நாம் பார்த்திருக்கோம் இல்லையா. ஒரு பையன் நல்ல கெட்டிக்காரனா வித்வானா இருந்தாக்க என்ன பண்றோம், அவன் அப்பாவையே கொண்டாடுறோம், அம்மாவை கொண்டாடுறோம், அவனுடைய சகோதரர்களையும் கொண்டாடுறா உலகத்தார். ஏன்னா அந்த சுவாமியுடைய தம்பி அப்படிங்கிறான். இந்த மாதிரி இன்னொரு கலையில ஒருத்தர் பெரிய வக்கீல் இருப்பார், உடனா ஒருத்தர் இருந்தாக்க அப்பேற்பட்ட வக்கீலுடைய தகப்பனார் தம்பி அண்ணா என்று சொல்லி அவரே உலகம் அவர்களையும் உலகம் கொண்டாடுகிறது. ஆக நல்ல படித்தவர்களுடைய சம்பந்தம் இருந்தாக்க அவர்களுடைய சம்பந்தத்தினால அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை ஏற்படுகிறது பிறராக அப்படின்னு தெரியுது. பாதுகே ரங்கதரியஸ்ய பரதா ராஜ்யதாங்கதா எப்படின்னா அதை பிரகிருதத்தில் எடுத்து காட்டுறாருங்க. பாதுகை இருக்கேன், அது யாருடைய பாதுகை, ரங்கதுரியஸ்ய பாதுகா. ரங்கதுரியம் ரங்கதுரியம்னா ரங்கம்னா நாடக மேடை, அதுல கெட்டிக்காரன் அர்த்தம். நாடகத்தில் ஆடுறதுல ரங்கநாதர் ரொம்ப கெட்டிக்காரர் தெரிஞ்சுதான். தேவன சுபமாசனோது என்று சொல்லி சுவாமி தேசிகனே 10 அவதாரம் எடுத்து இந்த ரங்கத்தில் ஆடினார்னு சாதிக்கிறார். அதனால நாடகம் ஆடுவதில் ரங்கநாதன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால அவனுடைய திருவடி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால பாதுகையானது பரதா ராஜ்யதா அங்கதா. பரதர்கள் பரதர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டியமாடுறவா அந்த கலைஞர்கள் இருக்காளே அவளுக்கெல்லாம் பரதார்னு பேரு. ஆக அந்த நாட்டியமாடுற வச்சு நாட்டிய சாஸ்திரத்தை தெரிஞ்சவர்கள் ஆடுகிறவர்களா இருக்காரு. அவர்களெல்லாம் இந்த நாட்டியமாடுதலை சிறந்ததாயிருக்கும் நான் ரங்கநாதனை மாத்திரம் கொண்டாடல, பின்ன ரங்கநாதனை சேர்ந்த பாதிரியையும் கொண்டாடுகிறார்கள் அவர்கள். பாதிரிக்கு ஏன் சிறப்பு அப்படின்னாக்க நல்ல நாட்டியமாடுகின்ற அதில் சிறந்ததாயிருக்கும் ஞான ரங்கநாதனுக்கு பாதிரிய திருவடியில் இருக்கோ இல்லையது, அதனால திருவடியும் பிறர் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். என்ன பரதன்னாக்க நாட்டிய கலைகளை அறிந்தவர்கள் அவர்களால் ஆராய்ச்சிதான் சோத்திரம் பண்ணக்கூடிய நிலையை பாதுகை அடையிறது அப்படின்னு சாதித்தார். இங்கே அதே மாதிரி இதில் பார்க்கறது நிஜமா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கிற காலத்தில் பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதா ராஜ்யதா அங்கதான் ரங்கதுரியஸ்ய பாதுகான் ரங்கநாதனுடைய பாதுகையானது பரதனாலே ஆராதிக்கப்படக்கூடிய தன்மையை அடைந்தது அப்படிங்கிறது உண்மையை பொருள். அந்த உண்மை பொருளை ரேகையாக வச்சு ஒரு லோக நீதியை காட்டுகிறான். என்ன லோக நீதி, ஒருவன் கெட்டிக்காரனா இருந்தாக்க அவனை சார்ந்தவர்களையும் அவனை கொண்டாடுவது போல கொண்டாடுவர் அப்படிங்கிற ஒரு உலக நீதியை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். கலாசு காஷ்டாம் ஆதிஷ்டன்னாக்க சந்திரன் இருக்கானே 15 கலைகளோ 16 கலைகளோடு கூடினவன் சொல்றோம். பௌர்ணமி இன்னைக்கு 16 கலைகளோட இருக்கான் சந்திரன். அப்போ அந்த சந்திரனை பூர்ணச்சந்திரன எல்லாரும் கொண்டாடுறார். ஏன்னா அப்பொழுது நல்ல நலவு அடிக்கிறது, சந்தோஷமா இருக்கு, அதை கொண்டாடச்சேன். அதனால பெருமை எது அடையிறதுன்னா அந்த பௌர்ணமி நலவு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களும் அடையிறது. எதுன்னு கேட்டாக்க சமுத்திரம் கூட. சமுத்திரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க பௌர்ணமி இன்னைக்கு பொங்கறது. இதேன் பொங்கறது? சந்தோஷத்தினால பொங்கறதும். என்ன சந்தோஷம்? எல்லாரும் பௌர்ணமி நிலவ பௌர்ணமியை கொண்டாடுகிறது போல சௌந்தரியத்தையும் கொண்டாடுகிறார்கள். சௌந்தரியக்கும் ஒரு பெருமை ஏற்படுறது, அந்த பெருமையினால் அது பொங்கறது. அதனால உலகத்துல ஒருவருக்கு பெருமை இருந்ததுனாக்க அதை சார்ந்தவர்களையும் பிறர் போற்றுவார்கள். ஆக நல்லோரை சார்ந்து இருப்பது நமக்கு நல்லது என்கிறதை நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி ஜெய்கன் இந்த ஸ்லோகத்தால. சந்தஸ்வதேச பரதேச விபாக சூன்யம் சந்தஸ்து விருத்தி மனகாம் ந பரித்யஜந்தி ராஜ்யே வனேச ரகுபுங்கவ பாதரக்ஷா நைஜம் ஜகோ ந கலு கண்டக சோதனம் தது. ஸ்லோகம் 822. சந்தஸ்வதேச பரதேச விபாக சூன்யம் சந்தஸ்து விருத்தி மனகாம் ந பரித்யஜந்தி ராஜ்யே வனேச ரகுபுங்கவபாதரக்ஷா நைஜம் ஜகோ ந கலு கண்டக சோதனம் தது. சந்தஹ ஸ்வதேச பரதேச விபாக சூன்யம் சந்தஸ்து விருத்தி மனகாம் ந பரித்யஜந்தி. சந்தானம் நல்லவர்கள், பெரியவர்கள், நல்ல குணமுடையவர்கள். அவர்கள் தன்னூர்ல தான் சில நல்ல காரியங்களை செய்யணும், இன்னொரு இடத்துக்கு போனால் அது செய்யப்படாதுன்னு இருக்க மாட்டார். அவருடைய சுவாவம் என்ன? பிறருக்கு நன்மை செய்வதே அவர்களுடைய கடனாக கொண்டவர்கள் அவர்கள். அதனால தன்னூர்ல இருக்க செய்யும் நல்ல காரியங்களை தான் நல்லா செய்வாங்க. வெளியூருக்கு போனாலும் வெளியூர் தான் நமக்கு என்ன அப்படின்னு புரட்டு போக மாட்டா. அங்கேயும் அங்க இருக்கிறவாளை திருத்தி நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு என்று திருத்தி அங்கேயும் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யும்படியாக பண்ணுவார்கள். அதனால சந்தகா ஸ்வதேச பரதேச விபாக சூன்யம் தன்னூர்னோ பரத்தார் ஊர்னோ என்கிற லட்சுமியை பாராட்டாமல் அனகாம் சௌகரியத்தின் தன்னுடைய உண்மையான தொழில் தன்னுடைய காரியம் என்னவோ அதே விடமாட்டார்கள். ஆக தன்னூரில் தான் இருக்கிற இடத்துல என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வார்களோ அந்த குணத்தோட வெளியூர் போனாலும் அங்கேயும் அந்த ஊர் என்ன வாழணுங்கிறதுக்காக அதுக்கு வேண்டிய காரியங்களையும் அங்கே செய்வார்கள் அப்படின்னா. இது எப்படின்னா அத பாதியினுடைய காரியத்தினால சமர்த்தனம் பண்றான். ராஜ்யே வனேஜ ரகுபுங்கவ பாதரக்ஷாம் நைஜம் ஜகோ நகலு கண்டக சோதனம் தது. ரகுபுங்கவ பாதரக்ஷாம், ரகுபுங்கவன் ஸ்ரீராமன் அவனுடைய பாதரக்ஷா திருவுடைய பாதுகாக்கும் பாதுகாதேவி. ஏன் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணாள் அப்படின்னு கேட்டோம்னா ராஜ்யத்திலையும் இருந்தா இவன் பணத்துல காட்டிலையும் இருந்தா இல்லையா, ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணா தன்னுடைய சுவாவத்தை விட்டுக் கொடுக்கல. அவருடைய சுவாவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாதுகாக்கு கண்டக சோதனம். கண்டகம்னா முள்ளுன்னு ஒரு அர்த்தம், சத்துருன்னு ஒரு அர்த்தம். ஆக தீயவர்களை சோதனம் பண்றது, விரட்டுவது, அழிய செய்வது என்பது பாதுகையினுடைய சுவாவம். அதனால அது காட்டுக்கு போச்ச ராவனோட காட்டுக்கு போச்சு, ராவனோட காட்டுக்கு போச்ச சித்திரக்கூடம் வரையிலும் காதில் போட்டு திருவடியில் தன்னை சாத்தி கொண்டு பெருமாள் எழுந்தார் அல்லவா, அங்க வயலில் இருக்கிற முள்ளுகள் கல்கள் ஏதாவது ஒரு அமுக்கு அமைக்கு அந்த கண்டகம்னா முள்ளு, அதைகளால எந்த விதமான கேடும் வராதபடி பாதுகாத்தது யாரு? இந்த பாதுகாதேவி. அதே பாதுகாதேவி பரதந்தன் மேல ஏறி மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்து அயோத்தியா சாம்ராஜ்ய ராணியாக திகழ்கின்ற காலத்துல அப்ப என்ன பண்ணி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க கண்டக சோதனம் இருந்தது. அந்த அயோத்தியா நாட்டுக்கு யாராவது சத்துருக்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் பரதன் மூலமாக அவர்களெல்லாம் விரட்டி மாய்த்து தன்னுடைய ராணிங்கிற அந்த ஏகாதிபத்திய ஸ்தானத்தை காப்பாத்தி கொடுத்தது. அங்கேயும் நாட்டையும் என்ன பண்ணிச்சு கண்டக சோதனம் பண்ணிச்சு, சத்துருக்களை விரட்டி அடிச்சது. காட்டிலையும் கண்டக சோதனம் பண்ணித்து, முள்ள விரட்டி அங்கேயும் கண்டக சோதனம் பண்ணித்து. அதனால பாதுகாதேவி எப்படி ஆனால் நாட்டிலும் காட்டிலும் கண்டக சோதனம் பண்ணாலோ தீமையை ஒழித்தாலோ அப்படின்னா தீமையான முட்களை ஒழித்தால் உள்ளத்தில் தீமையான சத்துருக்களை ஒழித்தாள். அதுபோல பெரியவர்களும் தன்னூர்லயும் சரி பெரிய ஊர்லயும் சரி எங்க இருந்தாலும் கூட நல்ல காரியங்களை செய்வதில் மறுப்பு செய்ய மாட்டார்கள். ஒழுங்காக எல்லா ஊர்லயும் நல்ல காரியத்தையே செய்வார்கள் அவர்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி எடுத்து காட்டுகிறார். பிரம்மஸ்திருதம் அதிஜகாம திருணம் பிரயுக்தம் புண்ணியம் சரவீயம் அபவது வயசாம் நிதிர்வா பிருத்திம் சசாச பரிமுக்தபதம் பதத்திரம் கிம்பானகிம் பவதி கேளிதோ விபூணாம். ஸ்லோகம் 823. பிரம்மாஸ்திரதாம் அதிஜகாம திருணம் பிரயுக்தம் புண்ணியம் சரவீயம் அபவது வயசாம் நிதிர்வா பிருத்திம் சசாச பரிமுக்தபதம் பதத்திரம் கிம் வா ந கிம் பவதி கேலி விபூனா. தமிழில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதை மனதில் கொண்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழியை எடுத்து காட்டுகிறார் சுவாமி. கிம் வா ந கிம் பவதி கேலி விபூனா. வல்லமை உள்ளவர்கள் விபுக்கள், வல்லமை சர்வ வல்லமை உடையவர்கள். அப்படி பெரியவர்களுக்கு எந்த வசுவும் எந்த வசுவாக வானாலும் மாறும், எந்த வசுவனுடைய காரியத்தையும் செய்யும் என்று பொதுவான ஒரு விதி. இதை மூணு உதாரணங்களை கொண்டு சமர்த்திக்கிறார் சுவாமி. காட்டில் காகாசுரம் சீதையின் மடியிலே தலையை வைத்துக் கொண்டு ராமன் படுத்திருக்கின்ற காலத்தில் சீதையை துன்புறுத்தினோம் இல்லையா. அப்பொழுது ராமன் என்ன பண்ணார், ஒரு புல்லை எடுத்து ஏவினார். ஒரு புல் என்ன ஆச்சு, பிரம்மாஸ்திரமாக மாறிட்டு பிரம்மாஸ்திரமாய் ஸ்ரீலோகான் சம்பிரமிய சம்பரிக்ரமிய தமேவ சரணங்கதா என்று எங்கெங்கோ போயும் கூட அவனை யாரும் காப்பாற்ற முடியாமல் கடையில் ராவந்தொழிலேயே வந்து விழுந்தது அப்படின்னு கதை கேட்டிருக்கிறோம் இல்லவா. அதனால ஒரு புல்லானது வல்லவனாகிய ராமனுக்கு பிரம்மாஸ்திரமாக மாறிற்று என்றார். மேலும் புண்ணியம் சரவீயமகவது வயசாம் நிதிர்வா புண்ணியம் சரவியம் அபவது. சரவியம்னா அன்புக்கு லட்சியமாக இலக்காக ஆயிற்று என்றார். யாருடைய புண்ணியம், பரசுராமனுடைய புண்ணியம். பரசுராமனுடைய புண்ணியத்தை என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்டவனாக, அவர் கர்வமாக பேசுகின்ற காலத்தில் நானேற்றி அவருடைய புண்ணியத்தெல்லாம் அடித்தார். அதனால எம்பெருமானுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்க முடியான இது கண்ணுக்கு தெரிந்த வசுவைத்தான் குறிபார்த்து அடிப்பார்கள் அம்புனால. ஆனால் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் கூட, பரசுராமனுடைய புண்ணியம் கூட ராமனுடைய அம்புக்கு இலக்காகி அழிந்தது இல்லையா. அதே மாதிரி பயசாம் நிகழ்வா சாய்வ பேசும் சமுதிர கடல ராமன் இருக்கிற காலத்தில் எழுந்த பிறகு என்ன பண்ணா, உடனே நானேச்சு சமுதிரராஜனை அடித்தார். அடிச்சா சமுத்திரம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சமுத்திரராஜன் ஓடி வந்தான் என்று கதை பின்னாடி வரப்போ கதை ஆவணத்தில் கேட்கிறோம். அத சமுத்திரத்தை ஜலத்தை கூட என்ன பண்ணா அம்புக்கு இலக்காக ஆக்கி அதை வசும்படியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பிருத்தி மிசாச பரிமுக்த பதம் பதத்திரம் பதத்திரம் பாதுகா தேவி இருக்காள், பாதுகா தேவி பரிமுக்த பதம் எம்பெருமானுடைய திருவிழிலேயே இருந்துட்டு இருந்தது. எம்பெருமானுடைய திருவிழியை விட்டுவிட்டு அது என்ன பண்ணிட்டு அயோத்திக்கு போச்சு. பரதன் சிரசில் அயோத்திக்கு போய் நிதிக்கிராமத்தில் போய் அவன் பட்டாபிஷேகம் பண்ணான் இருக்கும். ஆக ராவன் திருவடியை விட்ட பாதுகா தேவியானவள் ராணியாக இருந்து நாட்டையே ஆண்டாள். ஆக வல்லவனாகிய ராமனுக்கு எல்லாம் அவன் சொன்ன இஷ்டப்படி எந்த காரியத்தையும் சிறு புல்லு ஆயுதமாக மாறிட்டு கண்ணுக்கு தெரியாத புண்ணியமும் அம்புக்கு இலக்க ஆயிற்று. வண்டி தீர்த்தம் கூட அம்புக்கு இலக்க ஆயிற்று. என்ன ஒரு பாதகையே சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகத்தையே ஆண்டது. ஆக என்ன தெரிகிறது, சர்வ வல்லமையுடையவர்களுக்கு எந்த வசுவும் எந்த வசுவாக மாறி எந்த வசுவாக வாழ்ந்து மாறி வேண்டிய காரியத்தை செய்யும் என்கிற ஒரு நியாயத்தை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி தேசிகம். அந்யேஷு சத்வபி நரேந்திர சுதேஷு தெய்வாது பிரஷ்டப்பதாததிகரோதி பதம் பதார்கா பிராயோ நிதரி செய்திதத் பிரசமோ ரகுணாம் தற்பாதையோ பிரதிநிதி மணிபாது தேவா. ஸ்லோகம் 824. அந்யேஷு சத்ஸ்வபி நரேந்திர சுதேஷு தெய்வாது பிரஷ்டஹ பதாத் அதிகரோதி பதம் பதார்ஹ. பிராயோ நிதர்ஜி.